ಕವಿತಾಚಾರ್ಯೋನೆ ಅಸತ್ರಾಯ ಮೊದಲ ಸ್ಲೋಕತ್ತೆ ಸಂಗತಿ ಸಹಿತಾರೆ. ಸಂಗತಿ ಸುಲ್ಲಿ ಇದ ಮಾರಿ ಇದು ವೇದ ವಿರುದ್ಧವನ್ನೇ ವೇದಕ್ಕೆ விரோதம் பாஷி பாஞ்சராத்தம் அப்படின்னு யாராலையும் நிரூபிக்கவே முடியாது. அந்த மாதிரியாக வசந்த சாஸ்திரம் இது. ஏன்னா எம்பெருமானே தன் திருவாயம் வளர்ந்தார் அருளினால இருக்க வைசிஷ்டம் அதிகம் அப்படின்லாம் சொல்லி முடிச்சோம். இப்ப அதன் பேர்ல அவன் ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு பட்சி இது நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த வேதனிந்தை வேதன் இந்த இருக்கு இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திரத்திலேயே வேத நிந்தையானது பார்க்கப்பட்டது. ஏன்னா நேற்று சொன்ன பாருங்கோ சாண்டியில் இருந்து அவர் வந்து பாங்கேஷு வேதேஷு நிஷ்டாம் அலபமான ஸ்ரீ பாஞ்சரா சமதீதமாம் அப்படின்னு வாக்கியம். அங்கங்களோட கூடின வேதங்கள்ல அவனுக்கு நிஷ்டையே வாழ்ந்தது. அந்த சாண்டில் இருக்கு நிஷ்டம் வரலாம், ஆத்ம ஞானம் வரலாம். அதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க பாஞ்சராத்திரத்தை வாசிச்சு இவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன். பாஞ்சராத்திரத்தை இன்னும் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னாக்க அப்ப வேதத்துக்கு மகிமை குறவுபடுறது, வேதத்தினுடைய மகாத்மியம் குறைஞ்சி போறது, ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துக்கு மகிமை ஏறுறது. அப்ப வேதம் மட்டுமா, இது வேத விருத்தம் ஆயிருக்கே. அதனால இந்த வேதத்துக்கு இந்த ஸ்ரீபாந்திராத்திரத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது எல்லாராலையும் ஆதரிக்கப்படக்கூடாது. இது வந்து யாசருக்கே இது திருவுள்ள முகப்பிள்ளை இந்த மாதிரி சொல்றது சமத்துவம். இந்த சமத்துவம் இருக்கே ஸ்ரீபாந்திராத்திரம் இது வேத விருத்தமாக சொல்றது. அதனால இது இந்த வியாசர் ரிஷி மகர்ஷி அவர் தான் இந்த முழுக்க முழுக்க பண்ணினவர் சாஸ்திரத்தை இந்த பிரம்மகாண்டத்தை. அப்படிப்பட்ட அவருக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல ஈடுபாடு கிடையாது, அத ஆபத்துலையும் கிடையாது. ஏன்னா வேத வைரஸ்யம் தான், வேத விருத்தம் தான் அது. அதனால இது பிரமாணம் இல்லை அப்படின்னு சில பேர் ஆட்சேபிக்கிறார். அது தப்பு, அது தவறு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா பொதுவாக நம்ம உபபிரமணங்கள் சொல்றோம். உபபிரமணங்கள் உபபிரமணம்னு என்ன அர்த்தம், வேதத்துல புரியாத விஷயங்களை புரியற மாதிரி அழகா சொல்லிக் கொடுக்கிறது தானே உபபிரமணத்தினுடைய சொல்லுமே. இங்க வந்து இங்க வேதம் வேதமானது ரொம்ப கூடமானது, அதுவும் வேதாந்தங்களை யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரே வாக்கியத்துக்கு பலவிதமான அர்த்தங்களை சொல்றோம். பலவே தத்துவமசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். தத்துவமசின்ற அர்த்தத்துக்கு அந்த வாக்கியத்துக்கு சங்கராச்சாரியன் சதித்துவம் மசி, அதுவே நீ, நீயே அது. அதனால பிரம்ம ஐக்கியம், பிரம்ம ஒன்றிதான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி கேட்டார். பின்னாடி எபெருமானார் வந்திருந்தார். அவர் வந்த சதத்துவம் அசி, அது உன்னை சரீரமாக உடையது. ஏன்னா அந்தரியாம சுதியை கொண்டுதான் நிர்வாகம் பண்ணணும். அது சரீராத்ம பாவத்தை சொல்றது, சரீராத்ம பாவத்தை வச்சுதான் இதை நான் ஒத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கேட்டார். யாரு எபெருமானார்? இவர் வந்த மத்வாச்சர் ஆனந்த தீர்த்தர் அவர் என்ன பண்ண, அதது சொன்ன அசி, நீ அதுவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அது வேற நீ வேற, அவர் அசத்து அப்படின்னு பிரதிச்சேதம் பண்ணார். இது ஒரு ஒவ்வொரு ஒருத்தரும் ஒரே வாக்கியம் இருக்கிறது, ஒரே வாக்கியம். அந்த ஒரே வாக்கியத்துக்கு பலராக அர்த்தம் கேட்கிறார். இது சொல்லுவார், அதாவது அவாவாளுடைய மனோ அபிப்பிராய விசேஷத்தினால ஒவ்வொன்றும் அர்த்தம் ஆயிடும். ஏற்கனவே சொல்ல கொத்தி மலர் சுவாமி எழுதியிருக்கார், ஒரு ஸ்திரீ, ஒரு ஸ்திரீ வந்து ஒரு ஆத்து வாசல்ல மூணு பேர் இருக்கா, ஒரு பிக்ஷுகன் உண்மைச்சாரி சொன்னாரு, அவனுக்கு இது நீ யாருமே பார்த்து மகானிஷ்டன் அப்படி ஒரு நெஷ்டிகன். அவன் என்ன பண்றான், பிக்ஷை கேட்கிறான் பாதி பிக்ஷாந்தி. அந்த நிலையில ஒரு காமகுணம் நினைக்கிறான், ஒரு வெறி பிடிச்ச நாய் இருக்கு, மூணு இருக்கிட்ட அந்த ஸ்திரீய பார்க்கிறான் காமகுணம். அது பிக்ஷகன், பிக்ஷகன் அந்த ஸ்திரீய பார்க்கிறது அவன் திடீர்னு அழகான், ஐயோ இப்படி உங்களுடைய மார்பு பகுதிகளில் உழவு இரண்டு கட்டிகளை வச்சுருக்கீங்க, இது உடம்புக்கு விரோதம், போய் நல்லா வைத்தியனை பார்ப்போம் அப்படின்றான் அவன். ஏன்னா அவன் லோக விஷயமே தெரியாத நடந்துட்டான், எப்பொழுதும் தியானம் தியானம் தியானம் இந்த மாதிரி விஷய சுகமே அவனுக்கு தெரியாது, அவனுடைய சிந்தனை அப்படி இருக்கு. அதே ஒரு காமுகன் அந்த சிறிய பாட்டுக்க விசாரமான எண்ணம் அவனுக்கு வராது. அதே ஒரு சுனகம் இருக்கு நாய், அது என்ன பண்றது, இந்த ஸ்திரீனுடைய உடம்பை பார்க்க இந்த மாம்சத்தை சாப்பிட்டா பார்க்க, ஒரே வஸ்துதான், ஒரே வஸ்துல பலவிதமான புத்திகள் உண்டாகுது லோகத்துல, இதை நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்துக்கோங்க, ஒரே ஒரே வாக்கியத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் பல பேர் சொல்லிட்டு போற, அப்போ சந்தேகம் சொல்லு, யார் சொல்றது சரி யார் சொல்றது தவறு அப்படின்னு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு என்ன பண்ணணும், ஆச்சாரியாட்சத்தை கேட்கணும், அல்லது புராணங்கள் இதிகாசங்கள் இவை எல்லாம் தான் உபபிரமாணங்கள், ஸ்ரீகாந்தராசன் புராணங்கள் அதே மாதிரி இதிகாசங்கள் மனஸ்மதி வாக்கியவாக்கியஸ்மதி எத்தனை ஸ்மதிகள், இவைகள் அத்தனையுமே உபபிரமணங்கள். அதான் சொல்றது இதிகாச புராணாத்யாம் வேதம் சமூக பிரம்மையே விஜய் திருப்பசுதா வேதா சாமயம் நிகழ்ச்சி. ஐயோ வேதத்துக்கே பயமா, இந்த அல்ப ஞானம் இருக்கு, அல்பமான ஞானத்தோடைய என்ன பண்ணுவோம் தெரியுமா, என்ன ஏமாத்திடுவானோ, என் அர்த்தத்தை வெளியில சொல்லுவானோ அப்படின்னு. இது வேதனையே பயப்படுறதுன்னு என்ன அர்த்தம், அபார்த்தம் சொல்லக்கூடாது, வேதத்துக்கு தவறான அர்த்தத்தை யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணணும், இதிகாச புராணாத்யாம் எல்லாம் உபக்ஷணம் முறைகள் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் இவைகள் எல்லாம் இவைகளை கொண்டு வேதம் சமூக பிரம்மையே வேதத்தை உபபிரமணம் பண்ணுங்கோ, அழகா தெரிஞ்சுக்கோங்கோ. இப்படி தெரிஞ்சுட்டாங்க எல்லாம் நல்லா வரணும். இப்ப அந்த உபபிரமணம் இல்லாம தெரிஞ்சுக்கவே முடியாது, ஏன்னா ரொம்ப கூடமான அர்த்தங்கள். அதுலயும் பூர்ணிமாம்சையாவது கர்மகாண்டத்துல என்ன சொல்லுவோம், திருப்பி திருப்பி யாகம் ஹோமம் இஷ்டி இப்படிதான் சொல்லிட்டு, அதனால அங்க முக்கிய விஷயங்கள் வரும், அதுல சந்தேகங்கள்லாம் சாதாரண விஷயம். ஆனால் இதுவோ தத்துவ விஷயம், தத்துவ விஷயத்துல நமக்கு எப்படி வரும், எல்லா சத்தியம் பரத சுத்திர சந்தேகம், அவரது சுத்திர சந்தேகம், உபாசத்த உபாயத்துல சந்தேகம், லோகத்தில் இருக்கிற பதார்த்தங்கள்ல சந்தேகம், இப்படி எத்தனையோ சந்தேகம். அது அத்தனையும் போக்கடிக்கணும்னாக்க உபபிரமணம்தான் வராது. அதனால இவர் சாண்டில்யன் பல வேதங்களை அத்தியனம் பண்ண பல சமஸ்தங்களை வாசிச்சு, ஆனாலும் கூட அவருக்கு எதுவுமே வரல, அவருக்கு நிஷ்ட வரல. ஏன் நிஷ்ட வரல, வைசத்தியம் வரலையா, விசதமா எல்லாத்தையும் தெளிவாக அவரால் தெரிஞ்சுக்க முடியல. நல்ல யோகியா இருக்காங்க சார், அவர் என்ன பண்ற, என் சுவாமி வந்து வேதபாராயணம் பண்ணுவார், வேதபாராயணம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன் ஐயா வருஷம், அந்த வாக்கியம் சொல்ல தேவை அர்த்தத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு அதற்காக கையை மாற்றி வெட்டில அதற்கு அர்த்தம் சேர்த்தார், அதாவது புரிஞ்சின்ற அனுபவிச்ச வேதம் சொல்றது, அனுபவிச்ச வேதம் சொல்றதுன்னு கூறியோ ஏன்னா அவருக்கு அத்தியனம் பண்ண தேவை, அவருடைய மேதாவி சுவாமிக்கு அந்த ஞானம் வந்ததுனால வேதத்தை பண்ண தேவை, அதை அத்தானுபவத்தில் அவர் இங்கு செய்வார், அப்படி செய்வார். பழையவேட சுவாமியும் அந்த மாதிரி சொல்லுவார், வரதாச்சார சுவாமியும் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, வேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணா, சாஸ்திரங்கள்லாம் வசத்துக்கா, அங்கங்கள்லாம் வசத்துக்கா, அது எல்லாத்தையும் கொண்டு பார்க்கிட்டு அவன் சுலபமா அர்த்தம் பெறுவது. சாதாரணமா அத்தியனம் பண்றான், கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் வந்து என்ன அவனுக்கு புரியாது. அதனால வேத பாஷ்யம் பார்க்கணும், வேத பாஷ்யம் பார்த்தாலும் சொல்றதுலாம் புரியாது, சில சொந்தங்களுக்கு அர்த்தம். அதனால இதை பாரு, சிக்ஷைய பாரு, அதை பாருன்னு அங்கங்களை பார்க்கணும், இப்படி நாம் போவோம். அது ஒவ்வொரு மனுஷனுடைய தாரதமியம். அவன் விட்டு தாரதம் இப்பா பராமரிசன் பெரிய ஆண்டவன், பராவது பெரிய ஆண்டவன், அந்த மகன் படுத்து அப்படின்னா என் சின்ன பையன் வயசு அப்ப சுவாமி பண்ணி அவன் நினைக்கிறேன். அப்ப சொன்ன புத்தி, கற்பூர புத்தி, கரி புத்தி, வானவற்ற புத்தி அப்படின்னு மூணு புத்தி இருக்கு. கற்பூர புத்தி உடனே பிரச்சனும், ஆனால் சில கற்பூரங்களை எரிஞ்சிக்க உடனே நின்றோம். அத மாதிரி இல்ல, என்ன செய்யலாம் ஆச்சாரியா எந்திரமானவரோ அருமைகளோ அருமில்லாரோ இவெல்லாம் நிற்க சொல்லிகள் இவ்வாறே அறிவித்தா அத மாதிரி இருக்கும். அப்படி அதனால அவள் கற்பூர புத்திகள் எதை சொன்னாலும் உடனே அர்த்தத்தை வாங்கி விடுவா. ஆனால் கரி புத்தின்னு ஏ மண்டையில ஏறவே ஏறாது. ஆனால் புருஷன் தான்னாக்கா நச்சரிக்கும், கறி கறி அடுத்து மூட்டினா கறி உடனே பத்திக்காது, கஷ்டப்பட்டு மூட்டணும் அடுத்த பத்து சொன்னா உடனே அணையாது, அது பாட்டுக்கெல்லாம் சூட ஏற்றி. இது கறி பத்தி அந்த மாதிரி சில பேர், இன்னும் சில பேர் வாழ்க்கை அவரை எவ்வளவு நெருப்பு வச்சாலும் பத்திக்கவே பத்திக்காது, அந்த மாதிரி இருப்பா. இதை வந்து அதே மாதிரி குடும்பத்தில் புத்தி தாழ்த்தணும். அப்ப சாண்டில என்ன சொல்றேன், நான் எவ்வளவோ பார்த்தேன், எனக்கு அர்த்தம்லாம் புரியல, தத்துவம் புரியல, அதனால நான் என்ன பண்ண தெரியுமோ அப்படின்னாக்கா இந்த பாஞ்சராத்திரத்தை நான் தெரிவித்தேன், ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தை நான் தெரிஞ்சின்றதுனால எனக்கு தத்துவஞானம் வந்தது, தத்துவஞானம் வந்துச்சு, நான் என்ன தெரிஞ்சு வந்தேன் அப்படின்னு. இதுல ரெண்டு விஷயம் புரிக்கிறது, வேதமானது என்னால புரிஞ்சிக்க முடியல, எனக்கு தனக்கு ஞானம் போகல, அதனால எனக்கு இஷ்டப்படலை. அப்ப வேதத்துக்கு என்ன குறவு உண்டுது? அத மாதிரி ஸ்ரீபாந்தி ராஸ்திரம் உபபிரமணமா இருக்கு, அத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது, அதனால எனக்கு இஷ்டம் வந்துருச்சு. அப்போ ஸ்ரீபாந்தி ராஸ்திரம் உபபிரமணம், அதனால இந்த பஞ்சராத்திரமானது அவ்வளவு அழகா இருக்கிறதுனால அதனுடைய ஏற்றம் சொல்லப்படுது. வேதத்திற்கு வாழ்ச்சியே சொல்லப்படலை, உபபிரமாணமான ஸ்ரீ பஞ்சராத்திரத்துக்கு தான் ஏற்றம் சொல்லப்படுறதே தவிர்த்து வேற எதுக்கும் இது சொல்லப்படல. இதுல என்ன விரோதம் இருக்கு? தேவையில்லாத விரோதத்தை எது கற்பிக்கணும்? விரோதமே இல்லாத விஷயத்துல விரோதம் இருக்கிறதா கற்பிக்கிறது என்ன? அதனால வேத விரோதம்ன்றதே இங்கே இல்லை, எங்கேயுமே கிடையாது. வேதத்துக்கு விருத்தமாக எங்கேயுமே கிடையாது. இந்த பாஞ்சர் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல சுத்திரமான பணங்களுக்கும் எவ்வளவோ கர்மாக்கள் சொல்லிருக்கு. அப்படியா? அது தேசிய அடிக்க போற, ஏன் வேதத்துல சொல்லியா மாதிரி வேதத்துல பணங்களும் சேனையான அப்படி வேணும் எதிர்த்து அவனுக்கே சொன்னோம், சேனையாக கொண்டு எதிரிகள் இருந்தாக்கா அவரை கொண்டுபடுறது. இந்த மாதிரியாக வேதத்திலேயே அல்ப விஷயமான ஒரு பலன்கள் யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு, வசந்த உபாதனமும் சொல்லப்பட்டது, விடவாந்தத்திற்கு கூடிய சொர்க்கத்திற்கும் சொல்லப்பட்டது, பிறந்த வேணுமா அது சொல்லப்பட்டது, மழை வேணுமா காரிய திருஷ்டியை பண்ணு, ராஜ்யம் வேணுமா வாஜ்பேயை அகத்து பண்ணு, பசுக்கள் வேணுமா கால்நடைகள் அதுக்கு சித்திராஷ்டியை பண்ணு, இப்படி எத்தனையோ சொல்லப்பட்டது. அப்ப வேத அப்பிரமாணம் சொல்லணும்னா மோட்சம் ஒன்றி சொன்னதான் நான் ஏத்துப்பேன், அல்பமான விஷயங்களை சொல்றது வேதம், அதனால ஏத்துக்க மாட்டேன்னு நீ சொல்றியா? அதனால இங்க மாதிரி அது மாதிரி சொல்லக்கூடாது. எல்லாமே அற்புதமா இருக்கு, எப்படி வேதமோ அப்படியேதான் இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திரம். அதனால இந்த இடத்துல வேத விரோதம் எங்க இருக்கு? வேத விரோதமே இல்லாத விஷயத்துல வேத விரோதம் இருக்கிறதாக நீ எப்படி கற்பித்த? அதனால வேத விரோதம் சொல்லப்படல. அதனால சரி, இந்த மாதிரி வேத விருத்தமே இங்க சொல்லப்படாதனால இது தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டான். உடனே அவன் கேட்கிறான், இது வந்து இந்த பாஷி மந்திரா கொடுத்த நாலு சித்தாந்தங்களா பிரிக்கிறார். ஆகம சித்தாந்தம், மந்திர சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், ஆகமாந்திர சித்தாந்தம் அப்படின்னு நாலு பிரிக்கிறார். இந்த ஆகமத்துல சொல்லப்படுது, இன்னொரு ஆகமத்தேந்திர சொல்லிக்கிறது, இத மந்திரங்கள் இருக்குன்னு சொல்றது எது, தந்திரங்கள் இருக்குன்னு சொல்றது எது, இப்படின்னா அங்க பிரிச்சிருக்கா. இத மாதிரியாக பல விதமா பிரிச்சிருக்கு. அப்போ பெருமாள் வந்து தாந்திரிகம் வைதிகம், மந்திரம்னு வைதிகம், தாந்திரிகம்ன்றது தந்திரம், தந்திரங்களை கொண்டு கொண்டது. நம்ம ஆராதனை பண்றோம், ஆராதனை பண்ற சமயத்துல நம்ம என்ன பண்றோம், சுரபி மந்திரை, நிவேதன முத்திரை, சமர்ப்பண முத்திரை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொரு முத்திரைகள்லாம் பண்ணிட்டு அது மாதிரி சோழையாமி, தாகையாமி, பிளாவையாமி அப்படின்னு சொல்றோம். இப்போ வஸ்துக்கள்லாம் பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு பண்ணுவோம். முதல்ல அந்த வஸ்து கொல்லியோ ஒரு பழம், பெருமாளுக்கு பழம் சமர்ப்பிக்கணும். அந்த பழத்தை அர்க்கிய பாத்திரத்தினால அதுல உத்தரணியில தீர்த்தணும், எடுத்துட்டு அந்த பழத்தை புரோஷிக்கணும். எதுவா இருந்தாலும் பிரசாதமோ பழமோ புஷ்பமோ எதுவா இருந்தாலும், தற்போது நீராஜனமோ அல்லது தூபகாரமோ எது வச்சாலும் சரி, அதுல அர்க்கிய பாத்திரத்தினாலும் முதல்ல என்ன பண்ணணும்னா சோழையாறு, வரதுகையால சோழையாறு, அதை அத்தனையும் வத்தடிச்சிருக்கேன். அப்புறம் தாகையாறு, அதுல இருக்கிற அசுத்தங்கள் தான் மத்தல் சொன்னேன், தாகையானும் என்ன எரிச்சு சொன்னேன், பிளாவையானும் என்னதையும் உனக்கு இது பண்றது, இந்த மாதிரி சொல்லி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சுரபி முத்திரை காமிக்கணும். சுரபி முத்திரை அதை ஐக்கியத்தை புரட்சித்து சுரபி முத்திரையை காமிச்சு அதன் பிறகு பெருமாளத்தை பிரார்த்திக்கணும். மூல மந்திரத்தை சொல்லி பகவன் பகவன் என்றது திருஷ்யதானம், அது இதை கரட்சிக்கொள்ள வேணும். அவளோக்கைய இதை கலாட்சிக்கணும், கலாட்சிச்சுட்டு இதை திருஷ்யம் பிரதிகிருஷ்யதாம், இதை ஏற்றுக்கொண்டு அசுதப்பிரியதான். இது வந்து இதன் நிறைய தப்பு இருக்கலாம், அதனால பக்தர்களை நடுவ விடாதனும், பக்தர்களுக்கு நடுவாதனும், அந்த எந்தனமா இதை அப்படியே ஏற்றுக்கலாம், இந்த மாதிரி பிரார்த்திக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு தந்திரங்கள், பலதுகையால இப்படி ஆட்டுறது, எழுதுகையால இப்படி ஆட்டுறது, இதுல மாதிரி மூணு மாதிரி பண்ணணும், சோழையாமி, தாயாமி, பிளாவையாமி, இதுல காமிக்கணும், அர்க்கத்தை புரோஷிக்கணும், அதன் பிறகு பிரமாணத்தை பிரார்த்திக்கணும். இந்த வச்சனங்கள்லாம் இருக்கு, தந்திரங்கள் இதெல்லாம் தந்திரம், தந்திரம் தந்திரம் நடத்தும் காரியம் பண்ணுது, மந்திரம் நடத்தும் விசாரணை பண்ணுது, விசாரணை பண்ணுது, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம். இப்ப இந்த தந்திர சித்தாந்தமும் மந்திர சித்தாந்தமும் இருக்கே இங்க, அதனால அவ கேட்கிறா எல்லாமே வேதம் தானே, வேதத்தையே மூலமா அப்படின்னு சொன்ன. அப்போ தாந்திரிகம், மாந்திரிகம், வைதிகம், வைதிகம்னும் தாந்திரிகம்னு எதுக்கு பிரிச்ச அப்படின்னு அவ கேட்டு கேட்கிறா. அதுக்கு சமாதானம் சொல்கிற சுவாமி என்ன அப்படின்னா, எம்பெருமான் இருக்கானே பக்தான் தம்பி, பக்தர்களிடத்துல அப்படி மகாதயா அவன் பரிபூர்ணமான கிருபையை நம்ம கையில கொற்றான். அவன் அப்படி கொற்றதுனால அவன் என்ன பண்றான் தெரியுமா, நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் வேதத்தில் இருக்கிறதுனா அனைத்தையும் சங்கிரகிச்சு பிரிச்சு பிரிச்சு அனுபவிக்கிறான். எப்படி வைக்கிறான், இது வேதத்துல சாட்சா சொல்லப்பட்டது, வேதத்துல சாட்சா சொல்லப்பட்டதெல்லாம் வைதிகம்னு பேரு. அது மாதிரி வேதத்துல சாட்சா சொல்லப்படல, என்ன அர்த்தம் நமக்கு தெரியல, அனந்தாவை வேதாக, வேதங்கள்லாம் எண்ணற்ற வேதங்கள், ஒவ்வொரு வேதத்துக்கும் எவ்வளவோ சாட்சிகள் இருக்கு. உங்களுக்கு கதையே தெரியும், பரத்வாஜர் அவர் என்ன பண்ண, பரத்வாஜர் இந்திரன் கிட்ட போய் ஆயுள் தேகி அப்படின்னு கேட்டார். ஆயுசு கொடுத்தார், நாலு வாட்சி நூறு ஆயுசு கொடுத்தார். இந்திரன் பருப்பால் நாலு வாட்சி வாங்கின்றத என்ன பண்ண, வேதாத்தியனும் வேதாத்தியனும் அவன் கேட்கிறான், இந்திரன் பருப்பாதிரே என்கிட்ட ஆயுசு வேணும்னு நேரு என்ன பண்ண போறேன், அத்தியனம் பண்ணி போறேன், 400 வருஷம் அத்தியனம் பண்ணிட்டேன். பண்ணிட்டு அவர் கேட்கிற, இந்திரா நான் இது வரைக்கும் அத்தியனம் பண்றதுக்கு மொழியோ நான் எவ்வளவு பண்றேன், ஒரு முகம் முடிச்சுட்டா. அதுக்கு அவன் சொல்றான், நீ அத்தியனம் பண்ணது எவ்வளவு தெரியுமா, கை மண் அளவு, ஒரு கையில மணல் எடுத்து இவ்வளவுதான் நீ அத்தியனம் பண்ணிருக்க, நீ அத்தியனம் பண்ண வேண்டியது ஒரு மலை இருக்கே அது அளவு இருக்கு. என்ன அனந்தாவை வேதம், வேதங்கள் பல எண்ணிக்கையற்றது அசங்கியமான வேதங்கள், அது அத்தனையும் நமக்கு தெரியுமா, ஒரு வேதம் எதிர்வேதம், அந்த எதிர்வேதத்துல கிருஷ்ண எதிர்வேதம் நம்ம கிருஷ்ண எதிர்வேத சாக்கை தைத்திரிய சாக்கை, அந்த தைத்திரிய சாக்கையிலேயே பூர்ணமா அத்தியனம் பண்ணவா ரொம்ப ரொம்ப ரொம்ப குறவு. இந்தியா முழுக்க கிருஷ்ண எதிர்வேதத்தை அத்தியனம் பண்ணவா தைத்திரிய சாக்கை அத்தியனம் பண்ணுவான்னு எண்ணினோம்னாக்கா மேல மேல 300 பேர் வந்தா அதிகம், அவ்வளவுதான் இருக்க. நம்ம குறைஞ்ச பட்சம் பிராமணா இல்ல ஒரு 5 கோடி 6 கோடியா இருக்க மாட்டோமா பாரத தேசத்துல, அதுல தைத்திரிய சாக்கின்றது ஒரு 2 கோடியா இருப்பாரு, அதுல மொத்தமே 300 கோடி. அப்படி இருக்கிற அனைத்து வேதங்களையும் யாரால அத்தியனம் பண்ண முடியும், யாருக்கு தெரியும். அதனால இப்படி அத்தியனம்ன்றது சாமான்யம் இல்லை, அந்த அத்தியனம் பண்ணிட்டு அவனுக்கு வருமா, அது அதனுடைய அர்த்தத்தை யாரால கிரகிக்க முடியும், யாராலையும் கிரகிக்க முடியாது. ஏதோ நம்ம புத்தி சூக்ஷ்மத்தை சென்று ஓரளவு கிரகிக்கணும், அது கூட பெரியவா காமிச்ச வழியில மகான்கள்னா ஒரு வழி காமிச்சிருக்க. அதனாலதான் ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, இந்த மனுஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது கோசனம், அப்படின்றது கோசனம் என்ன பண்ணா அப்படின்னா ஸ்மிருதிகள்லாம் பண்ணா, அத மாதிரி சூத்திரங்கள்லாம் பண்ணா, கிருஷ்ண சூத்திரம், சோக சூத்திரம், தர்ம சூத்திரம் அப்படி எல்லாம் பண்ணா. காரணம் அவள் சாட்சாத் வேதத்தை சாட்சாத் கேட்டுவான் பார்த்துவான், அதனால அவரை பார்த்துட்டு நமக்கு வேண்டியதை மட்டும் சொன்னான். பெரியார் சொன்னே சொல்லியோ வேண்டிய வேதங்களோ விரைந்து கையே இருப்பான். அந்த மாதிரி நமக்கு எது தேவையோ தேவையான வேதங்களை மாத்திரம் எல்லாத்தையும் பார்த்து அதுல இருக்கிறத மாத்திரம் சங்கரிச்சு கொடுக்கிறார். அதுல சில விஷயங்கள்லாம் வேதத்துல நேர பார்க்கப்படும், சிலதெல்லாம் வேதத்துல நேர பார்க்கப்படாது. காரணம் இவெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வேதபாஷ்யக்காரன்னா வேதம் வந்தது எதுக்கு தெரியுமா, யாகத்தை அனுப்பிக்கிறது தான் வந்தது, யாகத்தை அனுப்பிக்கணும் தான் வந்தது, வேதாத்தியனம் பண்ணி யாகம் கூட அனுப்பிச்சிருக்கணும், இதுதான் என் சுரூபம். அதை வச்சுட்டு தினமும் பாராயணம் பண்றேன் பாராயணம் பண்றேன் போகக்கூடாதுன்னு வல்ல வைக்கிறார். பாராயணம்ன்றது சமீப காலத்தினால வந்தது, சமீப காலத்தினால வந்தது அப்படிங்கிற சில அத்தியனம் பண்றவங்க எங்கிட்ட வச்சிருக்கா. இந்த மாதிரி வேதாத்தியனம் பாராயணம் கிடையாது, அத்தியனம் பண்ணாக்க யாகம் பண்ணிடணும், அதுதான் கிரமம். அதுக்கோசம் தான் வேதனையை தவிர்த்து கோயில உட்கார்ந்து பாராயணம் பண்றேன் வீதியில பாராயணம் பண்றேன் கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றார். ஆனால் சுவாமி தேசிக்கணும் என்ன சொன்னாக்கா, தொண்ட மண்டல வேதியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழ்வேன்னு சொல்லிட்டு. அதனால இந்த வேதம்ன்றது அந்த காலத்துல இந்த கால பரியந்தம் அத்தியனம் பாராயணம்ன்றதுல இருந்தா இருக்கு. அதே மாதிரி இவர் சொல்ற பார்சார் மிஸ்ரர் மீமாம்ச மோசன்யர் அவர் வந்து தேசியனுக்கெல்லாம் முன்னாடி இருந்துருவார், இருந்தார் பாஷகாரிக்கே முன்னாடி. அவர் சொல்லும் பொழுது ஒரு இது சொல்ற, வேதம் வேதாத்தியனம் மூணு விதமா இருக்கும், மூணு விதமா வேதாத்தியனம் இருக்கும். ஒன்னு கிரகணாத்தியனம், இன்னொன்னு தாரணாத்தியனம், இன்னொன்னு ஜப்பாத்தியனம் அப்படின்னு சொல்றாரு. கிரகணம்னாக்க ஒரு குரு சொல்லி கொடுத்துச்ச நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மொழியோ, அதுக்கு பேரு கிரகணாத்தியனம். இன்னொன்னு வந்து தாரணாத்தியனம், திரும்ப சொல்றது நித்தி எப்படி சொல்லி சொல்லி சொல்லி பார்க்கணும், அது தாரணாத்தியனம். இன்னொன்னு ஜப்பாத்தியனம், பிரம்மஜ்ஞம் நித்தியப்படி ஒரு பிரச்சனை சொல்லிடணும், இந்த மாதிரி ஒரு கவனம் இருக்கா. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால பாராயணமே பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்றது ஏத்துக்க முடியல. அது ஏன் பெரியவாள்லாம் பண்றா, மகான்கள்லாம் ஆதரிச்சிருக்கா பாராயணத்தை, அதனால அது இருந்தோம். இப்படி அனைத்து வேதங்களையும் யாராவது தெரிஞ்சுக்க முடியும்? அதனாலதான் இந்த மாதிரி சங்கரிக்கிறார் ரிஷிகள் எல்லாம். அந்த மாதிரி சங்கரிச்சு சொல்லச்சே மீமாம்சகர் நிர்ணயம் பண்றான். என்ன நிர்ணயம் பண்றாருனாக்க, வேதத்துல சாட்சாத்தா சொல்லப்பட்டு அது அது அது எதுவோ அதெல்லாம் வைதிகம் கர்மா, வேதத்துல சொல்லப்பட்ட கர்மா. ஆனால் வேதத்துல நம்மளால நமக்கு தெரியல, நமக்கு தெரியல, ஆனால் ஸ்மிருதிகள் சொல்லப்பட்டிருக்கும். அது மாதிரி கர்மாக்கள்லாம் நமக்கு தெரியாது, எந்த வேதத்துக்கு நமக்கு தெரியாது. அதனால அத அனுமானம் பண்ணிக்கணும். அனுமானம் பண்ணிட்டு வர்றதெல்லாம் ஸ்மார்த்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கல்யாணம் பண்றது, கல்யாணம் பண்ற சமயத்துல எத்தனையோ மந்திரங்கள்னு சொல்றோம். ஏகாக்னி காண்டத்துல அதெல்லாம் இருக்கு. அது கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிற சமயத்துல அதுல சொல்லப்பட்ட மந்திரங்கள், கல்யாணம் பண்ணச்சே இப்படி இப்படி ஹோமங்கள் தான் பண்ணும் அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் சூதராதான் சொல்லிட்டு இருக்கா. ஆபஸ்தம்பல், போதாயனம், இந்த மாதிரி பெரிய பெரிய மாதிரிகள்லாம் சொல்லிட்டு போயிருக்கா. ஆனால் வேதத்துல அது மாதிரி எத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி எப்படி இருக்கணும், அப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லல. அதனால இதெல்லாம் ஸ்மார்த்த கர்மா, இது கல்யாண விஷயங்கள்லாம். அதே சுவார்த்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம மாசி மாசத்துல, அது மாசி மாசம் சொல்லக்கூடாது, தை பௌர்ணமிக்கு அப்புறம், தை பௌர்ணமிக்கு அப்புறம் மாக மாசம், தை மாதத்துக்கு அப்புறம் வரதுல அந்த மாதத்துல சில வகையும் தை மாசத்துக்கு கூடியதே வந்துடும், அல்லது மாசி மாசத்திலே வரும். சாந்திரமான வித்தியா மாக மாசம் வந்துடும். அதுல சொல்லக்கூடிய வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, கிருஷ்ணபக்ஷ நவமி, இந்த அஷ்டமியில பண்ணக்கூடியது அஷ்டகாஸ்திரம். இதெல்லாம் வேதத்துல இல்லை, ஆனால் அஷ்டகாக கர்த்தவியா அப்படின்னா ஸ்மார்த்த வசனம் இருக்கு, ஸ்மிருதி வசனம். இது வேதத்துல இல்லை, ஆனால் வேத விருத்தம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க, வேதத்துல இல்லை ஆனால் வேத விருத்தம் இல்லை. அதனால இதுக்கு மூலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது எங்கேயோ இருக்கலாம். அதனால ஒரு அனுமானம் பண்ணிக்கோங்க, ஸ்மிருதிய அந்த ஸ்மிருதியை அனுமானம் பண்ணிக்கணும். இந்த அஷ்டகாஷாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையோ ஸ்மிருதியில, அதுக்கு ஒரு அனுமானம் பண்ணிக்கணும். அனுமானம் பண்ணிட்டு வர்றதுனால அனுமித ஸ்மிருதி மூலமா இருக்கக்கூடியது ஸ்மார்த்த தர்மம். நேர வேதத்துல சொல்லப்பட்டதா இருந்தாக்க அது வைதிக தர்மம், வைதிக கர்மம். இப்படி மீமாம்சகர்லாம் பிரிச்சிருக்கார், வைதிகம் ஸ்மார்த்தம் அப்படின்னு இருக்காரு. அதனாலதான் சொல்றது அனாஹூதோத்வரம் கச்சே ஆஹூ ஸ்மார்த்த கர்மணி அப்படின்றது. யாகங்கள்லாம் அத்வரம்னு பேரு, அங்க கூப்பிடாமே போறோம். யாராவது யாகம் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவன் யாகம் பண்ணா என்ன கூப்பிடல, நான் போக மாட்டேன்னு சொல்ல வேண்டாம், நம்ம பாட்டுக்கு போயிட்டு சேர்த்துட்டு வரலாம், அதுக்கு உபகாரம் பண்ணலாம். அனாஹூதா அத்வரம் கச்சு, ஆனால் ஆகூத ஸ்மார்த்த கர்மச்சு, உன் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்ப கூப்பிடாம போகக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டான் கூப்பிடாம போகக்கூடாது, உபநயனம் பண்றான் கூப்பிடாம போகக்கூடாது. இதெல்லாம் ஸ்மார்த்த கர்மாக்கள், சுபமான விஷயங்கள். அதனாலதான் பாருங்க, ஒருத்தர் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, யாரோ தர்த்தா ஒருத்தர் பரவாயில்ல, அந்த சமயத்துல அதுக்கு பேர் அந்திய இஷ்டின்னு பேர், அந்திய இஷ்டி கடைசியில பண்ணக்கூடிய இஷ்டி, அதுக்கு கூப்பிடாமலே போகணும். அதுவும் ஒரு யாகம் மாதிரி, கூப்பிடாமலே போகணும். இப்படி தர்மசாஸ்திரக்கார ரொம்ப அழகா நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் என்ன உபபிரமணங்களை வச்சுட்டு சொல்றதுன்னு அந்த மாதிரியாகவே எம்பெருமான் ஸ்ரீ பாஞ்சராத்மன் அதை எடுத்துட்டானோ, எடுத்துட்டு எப்படியானால் ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டது வேதத்துல நம்மளால பார்க்க முடியாது, அது ஸ்மார்த்த கர்மான்றியோ, அத மாதிரிலாம் தாந்திரிகம், தந்திரத்தினால பண்ணப்பட வேண்டியது. அதே மாதிரி சாட்சாத் வேதத்துல பண்ணதுன்னு சொல்லிட்டுனாக்க அது வைதிகம், அப்படின்னு பிரித்து சொல்லிட்டு போயிட்டார் பெருமாள். இப்படி பிரித்து சொன்னதுனால இதுல என்ன விரோதம் இருக்கு? மீமாம்சையால் சொன்னா நீ ஒத்துக்கிறீங்களோ பார்த்தம் வைதிகன் ஒத்துக்கே. அந்த மாதிரியாக இங்க சொன்னாக்கா பாஞ்சராத்திர சொன்னா அப்படி ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற வீணான தனிப்பட்ட துவேஷம் கூடாது. ஏன்னா எம்பெருமான் சாய்ச்சது, எம்பெருமான் சாய்ச்ச விஷயத்துல வேஷம் எதுக்கு வருது? வேதனை கூடாது. இந்த மாதிரி பகவான் பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா வேதத்தினுடைய சாரத்தெல்லாம் சங்கிரகித்தாமா, சங்கிரகிச்சு எதனால என்ன பக்தால் கிட்ட கிருபை, அந்த கிருபையினாலேயே எந்திரவான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா சிரோகம் என்ன வார்த்தம் என்ன அந்த மாதிரி எப்படி பிரிக்கிறாளோ அத மாதிரி இவன் இந்த விபுவான பகவான் இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் பகவத் சாஸ்திரத்தையும் வைதிகம் தாந்திரிகம் அப்படி என்று பிரிச்சுக்கான். இந்த மாதிரி எந்திரமான் பிரிச்சு நமக்கு அனுகிரகிக்கிறான், பிரிச்சு நமக்கு அனுகிரகித்தனால இத வந்து அவசியம் ஏற்றுக்கணும். இத தோழமே இல்லை. இத வந்து விஷ்ணு சித்தர்ங்கிற ராஜாணி கூட சொன்னோம், ஸ்ரீ விஷ்ணு சித்தர் அவர் வந்து சரஸ்த சங்கிரகம் பிரமய சங்கிரகம் பண்ணல, அந்த மகன் பயிக்கிறாராம் வைதிகம் தாந்திரிகம் சேதி விபாகோயம் உதீரியதே வைதிகத்வே சமானேபி காணப்படாது. நம்ம வேதத்துல பார்க்கல, பார்க்காத சொன்னாக்கா அதுக்கு ஸ்மார்த்தம் சொல்றாது இல்லையோ, அந்த மாதிரி இது தந்திரம். நேர வேதத்துல பார்த்துட்டோம்னு அது வைதிகம் சிரௌதம். இது இவாடே விவாகம் பண்ணிருக்காரு. விவாகம் பண்ணது யாருன்னாக்கா சாக்ஷா தேவி மகர்ஷி ஆச்சாரியாள் எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பண்றா, அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே மீமாம்சைகள் எல்லாம் பண்றா. அத மாதிரிதான் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தையும் அப்படி இருக்கு, அப்படி ஏத்துட்டாருனாக்கா எந்த விரோதமும் இல்லை. அதான் இங்க சொல்ற. அதனால என்னத்தி பாண்டியங்கியர் வந்து வேதம் எந்த பண்ண அப்படின்னு ஸ்ரீ பாஞ்சராத்திரம் சொல்லப்பட்டிருக்குன்னா அது தவறு. அவர் வேதநந்தைய பண்ணவே இல்லை, வேதநந்தையே அவர் சொல்லல. ஏன்னா வேதத்தை வேதம் ரொம்ப கூடமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப கம்பீரமான விஷயங்கள், ஆழமான கருத்துக்கள், அது நமக்கு தெரியல. அது தெரியாததுனால அவருடைய புத்தி வாங்கியிருந்தான்னு சொல்லிக்கிறார். தனக்கு வந்து இந்த மாதிரி ஞானம் இல்லை, தனக்கு ஞானம் இல்லைன்னு அவர் சொல்லிக்கிறார். அதை வந்து ஏன் தவறா எடுத்துக்கணும்? தனக்கு ஞானம் இல்லை, எனக்கு இஷ்டம் வரலையே அப்படின்னு சொல்றார். அதுதான் அவ்வளவுதான். அதனால இவர் உபபிரமணமான ஸ்ரீ பஞ்சரத்திற்கு சேர்த்து அதை படிச்சு அதனால இவருக்கு ஞானத்தை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுல வேத விரோதமே கிடையாதே. வேத விரோதம் இருக்கிறதா எதுக்கு இது மாதிரி நீங்க சொல்லணும்? ஒண்ணும் இரண்டாவது கேள்வி என்ன கேட்டா, ஏன் அப்படின்னா எல்லாம் வேத விருத்தம் இல்லையோ, அப்ப தந்திர தாந்திரிகம் வைதிகம் ஏன் பிரிச்சே பெருமாள்? தான் பெருமாள் பிரிச்சேன். ஏன் பிரிச்சேன்னாக்க மீமாம்சகர் சொல்ற மாதிரி இது வைதிகம் சௌதகர்மா, இது ஸ்மார்த்தகர்மா அப்படின்னு சொல்ற. 40 சம்ஸ்காரங்கள் இருக்கு, அதுல 16 வைதிகம் ஸ்லோகம், வேதம் மீதி 24 இதுன்னு சொல்றார். அது சுவார்த்தகர்மாக்கள் அப்படிங்கிறார். இந்த மாதிரி பிரிச்சிருக்கார். அத மாதிரிதான் இதுவும். அது ஏன்னு நமக்கெல்லாம் தெரியாத விஷயத்த எந்திரமா நமக்கிட்ட கிருபையோட இவ்வளவு தூரம் பண்றான். அத்தப்போ ஏன் விரோதம் சொல்றீங்களோ? அதனால எங்கேயுமே விரோதமே சொல்லப்படல அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். பாருங்கள் இந்த மாதிரி இந்த விருத்தம் இல்லாத விஷயத்துல விருத்தம் இருக்கிறதா சொல்றதுன்றது தவறு. அது போதே இந்த மாதிரி சாய்க்கிறது. திருஷ்டாஸ்மின் வேத நிந்தேபி அனபிமத மனுஷே சாத்வதே வைதிகத்வம் மைவம் வைஷத்யமூல சுதிபரவச்சனே வேதவைரஸ்யஹானே சங்கிருஷ்யாம் நாயசாரம் பிரணயதி பகவான் பத்தி பக்தானுகம்பி காணப்படுகிறது வேதனந்தா அளவமானு வேதேஷு நிஷ்டாம் அளவமான அது வந்து சாண்டில்யர் விஷயமாக இப்படி ஸ்ரீபாந்திராத்திரம் சொல்றது அது நிறுத்தவில்லையா அதனால வேதனந்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரிஷே இந்த வியாசருக்கு தாத்வதை வைதிகத்துவம் அனவிதத்தம் சாத்வதை இந்த பஞ்சராத்திர சமயத்திற்கு இவைகள்ல வைதிகத்துன்றது அவருக்கு திருவுள்ளமில்லை அனதிகதம் வேதவியாசருக்கு சூத்திரகாமிக்கு அனதிகதம் அவருக்கு திருவுள்ளம் முகப்பே இல்லை இல்லை அப்படின்னு அப்படின்னு போருஷ ஆட்சேபம்னா அதுக்கு பதில் மைவம் வைசத்தியமூல சுதி தரத்தை இந்த வசனங்கள் எல்லாம் இருக்கு பாருங்களோ இதெல்லாம் வைசத்திய மூலம் அதாவது எனக்கு வேதமானது ரொம்ப கூடமானது அது எனக்கு அர்த்தமாக மாட்டேன்றது அதனால நான் வந்து உபபிரமணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாந்திராசத்தை தெரிஞ்சுட்டேன் அதனால வைசத்தியம் விசதமா எனக்கு அர்த்தமாயிருக்கு அண்ணா தெளிவா அர்த்தமாயிருக்கு அப்படின்னுட்டு ஸ்ரீபாந்திராசத்து சொல்றது. அதனாலேயே அதை பிரசம்சை சோத்திரம் பண்றது அப்படிப்பட்ட வச்சனம் இது இதுல என்ன விரோதம் அதனால சுதிபரவர்த்தனே வேத வைரஸ்ய ஹானி வேத வைரஸ்ய ஹானி வேதத்துக்கு விரோதம் இங்க இல்லவே இல்லை வேத விரோதமே இல்லை. அதனால இவர் வந்து இவன் என்ன சொன்னா இல்ல இந்த மாதிரி வந்து வேதவியாசருக்கு திருவுள்ள முகப்பு இல்லை வேதவியாசருக்கு திருவுள்ள முகப்பு இல்லை இதுல இந்த அப்பாசி பாந்து காத்திருக்கல அப்படின்னு அவர் சொன்னான். அதுவே தவறு அதுவே தவறு. காரணம் ஏன் அப்படின்னாக்கா இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற விஷயம் பாக்ஷேத்திர ஸ்புரமாக சொல்லிருக்கு. என்ன அப்படின்னாக்கா மொத்தம் வந்து இதனால உபமர்த்தி இல்லை வேதம் பகவதேவி எதிர்வேதம் சாமவேதம் அதங்கனம் சதுர்த்தம் இதிகாச புராணம் பஞ்சமம் சோகம் பகவோ அந்தவிதேவாஸ்மி மாத்மாவித்து நான் மந்திரவித்தான் இருக்கேன் மந்திரம் எத்தனையோ பேர் அத்தியனம் நடந்து போறா எத்தனையோ பேர் பாராயணம் நடந்து போறா அவளுக்கு என்ன அர்த்தம் என்ன வரும் அவளுக்கு ஞானம் என்ன வரும் ஏற்கனவே நான் சொன்ன பாருங்கோம் கோச்சிபுரம் சுவாமி சீதா மாட்டு எழுதினா தேவ பிரமாசி வந்துட்டு பிரமாசி சீதா மாட்டு புஷ்கர நிலையம் எழுற அனந்த புஷ்கர நிலையம் அப்ப எதிர வந்தத ஒரு பாராயணத்துக்கு போறவன் இந்த வேதம் தேதா அவருக்கு ஞானம் சம்ஸ்கிருதம் எதுக்கு போறாரு அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு ஆகணும் எல்லா வசனங்களும் எல்லாருக்கும் விட்டுருவாங்க அதனால அவர் என்ன பண்ண வேக வேகமா பாராயணத்துக்கு போய் சீர்த்தா மாட்டு வந்த ஓட்டிவன் சுவாமி பேர்ல இடிச்சுட்டார் அவர் சீர்த்தா மாட்டு வந்தார் சுவாமி மகா தேஜஸ்வி விஷுகர் ஆச்சார சீலர் ஒன்னு கேட்டே சங்கடமா போயிடுச்சு இடிச்சு வருது ஐயோ மேல படுத்துவேன் அவர் சுத்தமா திருத்தா மட்டும் வச்சு இத்தனைப்பட்ட அத்தியாரிகளை போய் வந்து மேல கட்டுமே அசுத்தமாக்கிட்டுமே அப்படின்னு சமைக்கணும் அப்படின்னு உடனே கோட்டை சுவாமி சார் சேகவங்கம் இந்த பூமிக்கு நீதி அங்கங்கள்னா வியர்த்தம் பாரம் தான் அப்படின்னு சொல்லி கூட இதை வந்து என்ன அர்த்தம் தெரியல இன்னும் இவரும் தெரியல அப்புறம் பண்டிதரை போய் கேட்டுக்கலாம் அவர் அதுக்கு சொன்னார் அந்த பண்டிதர் அதுல ஒண்ணும் இல்லை ஏற்கனவே சொல்றோம் அவர் சொன்னா ஒண்ணும் இல்லை விக்ரமாதித்ய சிங்கன்னுட்டு ஒரு நாடகம் கருதாங்க. அதுல ஊர்வசியே அரிசன் போன தேர்ல இது அவருடைய விமானத்துல அந்த விக்ரம் அரிசன் போன சமயத்துல அவருக்கு மயக்கமாரி ஆயிடுது. மயக்கமாரி ஆயிடுதே இவனுடைய தோல் மேல அவர் மயங்கி பறந்துட்டாலும் கொஞ்ச நேரம் கெச்சி அவருக்கு அவர் எழுந்துட்டு மயக்கம் தெரிஞ்சு உடனே அவ வந்து சமைச்சு போங்க இதுவும் மயக்கமாரி இருந்துச்சு அதனால அவங்க தோல் மேல பறந்துட்ட உடனே விக்ரமன் சொல்றோம் சேகமங்கம் பரவபவன் நீ வந்து இந்த தோல் மேலதான் சமந்தேன் உடம்பு முழுக்க நீ தரலையே நீ உடம்பு முழுக்க சமந்தேன்னாக்க இந்த உடம்பு முழுக்க புண்ணியம் பண்ணிதான் இருக்கா. இப்ப நீ தோல் மேல உண்டு சமந்திருந்ததுனால நீ இதெல்லாம் வியத்தமா கொடுத்து அப்படின்னுட்டு அந்த விக்ரமன் சொல்றான். இவ்வளவுதான் சுவாமி நவன் என்ன தம் பேர்ல மேல மேலப்பட்டது என்னன்னா உடம்பு முழுக்க அந்த பாகவதர் அத்தியாயம் பண்ண பாகவதர் பத்தின் பேர்னாக்க எனக்கு உடம்பு முழுக்க சுத்தமாயிருக்குமே பவித்திரமாயிருக்குமே நீ வந்து கொஞ்சம் கூட இடத்துலதான் என் பேர்ல பட்ட அப்படின்னு இப்படி இவருக்கு ஒண்ணும் இல்லை பாகவதோட சிரேஷ்டம் பாகவதாய உடம்பு வசந்தமான வசந்தவா அப்படின்னு சொன்னதுக்கு இது சொன்னது. இந்த மாதிரி இந்த மாதிரியாக யாரும் இல்லாததுனால உபபிரமணம் அந்த உபபிரமணத்தை வசதியா சொல்லணும். அதனால நாரதர் வந்து கேட்க இவ்வளவு போகல அப்ப சரத்குமார் உபதேசம் பண்ற அதனால அத்தியம் இது அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் இதுவும் தாண்டிலே சொன்னாங்க. அதனால வியாசர் எங்கேயுமே விரோதமே சொல்லல விரோதமே எதுவுமே சொல்லலாது. ஆனால் இங்கே அப்படிதான் அது அவன் வந்து நமக்கோக இதெல்லாம் பண்ணினான் அரிதா பகவான் பகவன் பகவன் வேதா சாங்கோபாங்க சுதானி சமயாங்காணி வாக்கோ வாக்கியை உறவோ படிச்சுட்டேன் எனக்கு தெரியாதே இல்லை எல்லாத்தையும் படிச்சுட்டேன். ஆனா இந்த மாதிரி எல்லாருமே சந்தேகம் இல்லை எங்கேயுமே சந்தேகம் இல்லாம நான் தெரிஞ்சுக்கல அதனால எனக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு பேண்டிண்டா அதுக்குதான் பெருமாள் நம்ம நேரா இந்த மாதிரி பார்த்து சம்பிரதாயங்கள்லாம் தடுத்து ஸ்ரீ பாந்தவாசத்தை அனுபவித்து அப்படின்னு இருக்காரு. அதனால எல்லா இடத்துலையுமே இந்த இதை பத்தி சொல்லிட்டு ரொம்ப வசதியா சொல்லிட்டு அதனாலதான் பஞ்சராத்திரி கிருஷ்ணஸ்ய பக்தா நாராயண சுயம் அப்படின்னு மகாபாரதத்திலேயே சாந்திகளாலும் அந்த மோட்ச தர்மத்திலையும் அவ்வளவு வந்துட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி சொல்றேன். அவரை சொல்றவர் யாருன்னா யாசரே சொல்ற யாசரே கஷ்டமா சொல்லிட்டு போற இதம் மகோபரிடதம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவ்வளவு சொல்லிட்டு அப்படி சொன்னச்ச எல்லாத்தையுமே தவறு எப்படி சொல்லலாம். அதனால இதம் ஸ்நேயம் இதம் பிரம்ம இதம் மனோத்தமம் அவதில் சுட்டம் அதர்வாங்கிறது சதா அப்படின்னு இதம் மகோபரிடம் சதுர்வேதம் பஞ்சயோகம் தேன பஞ்சரா அத்தியானுஷத்திதம் இது மகோபரிடம் எப்பேற்பட ரகசியமான விஷயம் இந்த தந்திராத்தம் தந்திராத்தம் ரொம்ப ரகசியமான விஷயம். இது நாலு வேதமும் சேர்ந்தது இது சாங்கியமோ யோகமோ எல்லாம் சேர்ந்து பஞ்சராத்மாவை இது தேவைப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சொந்த சாஸ்திரத்தை போய் வேதவியாசனாலேயே கொண்டாடப்பட்ட சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை வேத வியாசரே வச்சிருந்த அப்படின்னு எப்படி சொல்லணும் அது கூடாது அது கூடவே கூடாதுன்னு நினைச்சோம். அதனால வேத வைரஸ்ய ஹாமி ஸ்துதி ஸ்தோத்திரம் பண்றது பஞ்சராஸ்திரத்தினுடைய தெளிவோட சொல்லக்கூடிய விஷயத்தை ஸ்தோத்திரம் பண்றது. அதனால வேத வைரஸ்யமே இல்லை வேத விரோதமே கிடையாது. அதே மாதிரியாக சங்கிருஷ்ய ஆம்நாயசாரம் பிரணயதி பகவான் பகவான் எப்படிப்பட்டவன் தெரியுமோ அவன் பக்தான் தம்பி பக்தான் விட்ட பரம கிருபையோட கூடினவன் அதனால வேதங்களால் சங்கிரித்தான் பெருமான் சங்கிரகித்து பிரணயதி எப்படி பிரணயம் பண்ணான் அந்த விபு இக வைதிகம் தாந்திரிகம் வியபஜத்து, வைதிகமாகவும் தாந்திரிகமாகவும் சந்தர்ப்பதாகவும் வியபஜத்து விவாகம் பண்ணினர் பெருமாள். எப்படின்னாத்தான் நம்ம அன்வாணம் பண்ணிட்டு தெரிஞ்சுன்ன அது ஸ்மார்த்தம். இதை எல்லாரும் வச்சுக்கிறார். இப்படி சொல்றதுனால இது சாமான்யமானது இல்ல. அந்த மாதிரிதான் சிரௌத பிரக்ரியா ஸ்மார்த்த பிரக்ரியா ரெண்டுத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கமே. நமக்கு வேதம் சொல்றதும் உண்டு, நம்ம நாளைக்கு உபாகரணம் வரப்போகுது, அவங்க அவங்க வருது, அவங்க வந்து நம்ம என்ன சங்கல்பம் பண்ணிப்போம், சௌத ஸ்மார்த்த நித்திய கர்ம அனுஷ்டானார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து போன போய் கேள்வி தானம் பண்ணிக்க போறோம். சௌத ஸ்மார்த்த நித்திய கர்ம அனுஷ்டார்த்தம் யோக விசாதனம் கரிஷியே அப்படின்னு தான் நம்ம சங்கல்பிக்கிறோம். இதெல்லாம் சௌதவன் மக்க முக்கியம், வார்த்தவன் முக்கியம். அந்த மாதிரிதான் இங்கேயும் இங்க இந்த ஸ்ரீபாந்த சாஸ்திரத்தில், அதாவது நமக்கு வேதத்துல எதை எது தெரிஞ்சுட்டு இருக்குமோ, வேதத்துல நேரம் பார்க்கிறோமோ, அவைகள்லாம் வைதிகம் மந்திரம் மந்திரம் எது எது நம்ம வேதத்துல தெரிஞ்சுக்கிறோம், நம்மளால அறிய முடியல, நமக்கு ஞானம் போறாது. வேதத்துல எல்லாம் இருக்கு, நமக்கு ஞானம் போகாது. அதனால அவைகள் தந்திரம், ஸ்மார்த்தோட தந்திரம் சொல்ற. இதுல விரோதத்துக்கு ஒண்ணுமே இல்லையே. அதனால இப்படி எம்பெருமான் நம்மளை பிறவையோட அனுபவிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இதை அனுபவிச்ச. அதனால வேத விரோதம்ன்றது மாத்திரையாவது இங்க கிடையாது, ஈஷத்து துணிவுகள் கிடையாது. எல்லாம் வேதத்துக்கு வேதத்தையே பிரமாணம் பிரமாணமாக உடையது. அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விசேஷமா பயிற்சி போறேன். ஆனா ஸ்பஷ்டமா சொல்ல போறதுனால எதுவுமே வேத விரோதத்தினால வந்தது இந்த பஞ்சராத்திர ஆகமம் இல்லை. அதனால அப்படியே ஏத்துக்கணும். அதனால இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி வேத விருத்தமற்றது இந்த சாஸ்திரம்ங்கிறத அழகா சேர்க்கிறார். திருஷ்டாஸ்மின் வேதனிந்தேதி அனபிமதமிருஷே தாத்வதே வைதிகத்வம் நைவம் வைஷத்யமூல சுதிமனவசனே வேத வைரத்யஹாமேஹ சங்கிருஷ்யாம்நாயசாரம் பிரணயதி பகவான் சத்தி பக்தானுகம்பி ஸ்வார்த்தாதிவச்ச வியபஜதிஹ விபோ வைதிகம் தாத்விகம் ச. கவிராட்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குணவே நமஹ.